பிள்ளைகள் மிகவும் அன்புக்குரிய சகோதர சகோதரிகள், உங்கள் யாவருக்கும் நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய நாமத்தினாலும், நம்முடைய ஆண்டவராகிய நம்முடைய இரட்சகர் நம்முடைய மனவாளன் கிறிஸ்து இயேசுவின் நாமத்தினாலும் கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக என்று வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த 25வது ஆவிக்குரிய மாநாட்டினுடைய இந்த முதலாம் நாளிலே, இந்த 2வது பாகத்திலே கருத்துக்கோவை சிம்போசியம் என்றதான ஒரு நிகழ்வு நம்ம சில இப்பொழுது காணப்படக்கூடியதாக இருக்கிறது. பொருள், இந்த சிம்போசியம் நமக்கு புதிதல்ல. இந்த கருத்துக்கோவை என்றதான இந்த நிகழ்ச்சி நமக்கு புதியதல்ல. ஏற்கனவே ஒருவேளை பல்வேறு எக்லிஷியாவாக நாம் கூடி வருகின்ற பொழுது நாம் இந்த நிகழ்வுகளை நாம் வைத்திருப்போம், அல்லது கடந்த வாய்ப்புகளில் கூட கன்வென்ஷனில் இந்த ஒரு சிம்போசியம் நாம் முன்னாடியே நாம் வைத்திருக்கிறோம். ஸோ அந்த ஒரு புரிந்து கொள்ளுதல் இந்த நிகழ்வு எப்படிப்பட்டதாக இருக்கும் என்பது நாம் யாவரும் அறிந்தது. இப்பொழுது அந்த ஒரு சிம்போசியம் நாம் வைக்க இருக்கிறோம். இந்த ஒரு சிம்போசியத்திற்கு நாம் தலைப்பு வைத்திருக்கிறோம், புதிய சிருஷ்டிக்கான கொடிய காலங்கள், பெரிலஸ் டைம் ஃபார் த நியூ கிரியேஷன். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளை, ஒருவேளை இந்த தலைப்பு அப்போஸ்தலனாகிய அப்போஸ்தலன் பவுல் தீமோத்தேயுக்கு எழுதியதான 2வது நிருபம் 1வது அதிகாரம் மன்னிக்கும் 3வது அதிகாரம் 1வது வசனத்தை மையமாக கொண்டதாக இருக்கிறது. ஒருவேளை ஆவிக்குரிய ரீதியில் ஆவிக்குரிய சில படிப்பினைகள் நமக்கு கிடைக்கும். அது மாத்திரமல்ல, தீர்க்க தரிசனத்தின் நிறைவேறுதலாக அல்லது தீர்க்க தரிசனத்தின் கண்ணோட்டத்தில் நாம் கவனிக்கின்ற பொழுது நாம் வாழக்கூடியன இந்த காலப்பகுதி அது எப்படி அல்லது எந்த அளவிற்கு முக்கியத்துவம் வாய்ந்ததான ஒரு காலப்பகுதி என்பதை நாம் மனதில் கொள்வதற்கும் நாம் கவனத்தில் கொள்ளும்படியாகவும் இந்த சிம்போசியம் அமைந்திருக்கும் என்பதை நாம் இங்கு பதிவு செய்ய விரும்புகிறோம். இந்த சிம்போசியம் புதிய சிருஷ்டிக்கான கொடிய காலங்கள் அப்படின்றதான தலைப்பில், அதுக்கு கீழே ஒரு 4 குறு தலைப்புகள் நாம் எடுத்திருக்கிறோம். இந்த 4 தலைப்புகளின் கீழாக 4 சகோதரர்கள் நம்மிடையே 15 நிமிடங்கள் அளவில் தேவனுடைய வார்த்தைகளை பகிர்ந்தளிக்க இருக்கிறார்கள். ஒருவேளை இந்த புதிய சிருஷ்டிக்கான இந்த கொடிய காலங்கள், நாம் வாழக்கூடியான இந்த யுகம், ஒருவேளை இந்த சுவிசேஷ யுகத்தினுடைய முடிவு, அதே போல் ஒரு புதிய யுகத்தினுடைய ஆரம்ப பகுதி, இப்படிப்பட்டதான ஒரு காலப்பகுதியில் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய நாம், ஒருவேளை அப்போஸ்தலர் பவுல் எழுதியிருக்கக்கூடிய அந்த வசனத்திற்கு பாஸ்டர் ரசல் அவருடைய ரீப்ரின்ஸ் மற்றும் அவருடைய கமெண்ட்ஸில் கவனிக்கின்ற பொழுது, இது கொடிய காலம்தான், யாருக்கு கொடிய காலம் அப்படின்னாக்க உலக ஜனங்களுக்கு அப்படின்ட்டு சகோதரர் பதிவு பண்ணுறதில்ல, மாறாக இது புதிய சிருஷ்டிக்கு சபையின் ஜனங்களுக்கு இது கொடிய காலமாக இருக்கும் அப்படின்ட்டு சகோதரர் அங்கே பதிவு பண்ணியிருக்கிறார். மற்றும் அதனைத் தொடர்ந்து ஒரு சில காரியங்கள் அது எப்படி இருக்கும் அப்படின்றத சகோதரத்தினுடைய பல்வேறு எழுத்துக்கள் எழுதியிருக்கிறார். ஸோ அதனுடைய அடிப்படையில் நம்ம பார்க்கக்கூடிய இந்த தலைப்பு, நாம் வாழக்கூடியதான இது ஒரு கொடிய காலம் அப்படின்னா, இது சபைக்கு அல்லது புதிய சிருஷ்டிக்கு ஒரு கொடிய காலம் அப்படின்னா, எந்த வகைகளெல்லாம் இது கொடிய காலங்களாக இருக்கும், அல்லது எந்த மாதிரியான ஒரு நிகழ்வுகள் அது ஒரு கொடிய காலத்துக்கு நம்மை வழிநடத்தக்கூடியதாக இருக்குது அப்படின்ட்டு ஒரு 4 தலைப்புகள் நம்ம தெரிவு செய்திருக்கிறோம். 1வது தலைப்பு சுயநலம், செல்ஃபிஷ்னஸ். 2வதாக நிறைவேறாத எதிர்பார்ப்புகள், அன்ஃபுல்ஃபில்ட் எக்ஸ்பெக்டேஷன்ஸ். 3வதாக உபதேச முரண்பாடுகள், டாக்ட்ரினல் டிஃபரன்சஸ். 4வதாக சகோதர அன்பு, லவ் ஆஃப் தி பிரதரன். இந்த 4 தலைப்புகளின் கீழாக சகோதரர்கள் நம்முடைய தேவனுடைய வார்த்தைகளை பகிர்ந்தளிக்க இருக்கிறார்கள். செல்ஃபிஷ்னஸ் சுயநலம் என்ற ஒரு தலைப்பின் கீழாக பாகாயம் எக்லிஷியாவை சேர்ந்ததான சகோதரர் சாம் அருள் அவர்கள் நம்முடைய தேவனுடைய வார்த்தைகளை பகிர்ந்தளிப்பார். அதனைத் தொடர்ந்து நிறைவேறாத எதிர்பார்ப்புகள், அன்ஃபுல்ஃபில்ட் எக்ஸ்பெக்டேஷன்ஸ் என்ற ஒரு தலைப்பில் சகோதரர் கோபிநாத் ஈரோடு அவர் தேவனுடைய வார்த்தைகள் நம்முடைய பகிர்ந்தளிப்பார். அதனைத் தொடர்ந்து டாக்ட்ரினல் டிஃபரன்சஸ், உபதேச முரண்பாடுகள் என்ற ஒரு தலைப்பின் கீழாக திண்டுக்கல் எக்லிஷியாவை சேர்ந்த சகோதரர் ஜான் சுந்தர் அவர்கள் நம்முடைய தேவனுடைய வார்த்தைகளை பகிர்ந்தளிப்பார். அதனைத் தொடர்ந்து லவ் ஆஃப் த பிரதரன், சகோதர அன்பு என்ற ஒரு தலைப்பில் சகோதரர் ராயப்பன் அவர்கள் கரூர் நம்முடைய தேவனுடைய வார்த்தைகளை பகிர்ந்தல் இருக்கிறார்கள். ஆக அன்புக்குரிய சகோதரர்களை, இந்த சிம்போசியம் ஒவ்வொரு சகோதரர்களும் 15 நிமிடங்கள் தேவனுடைய வார்த்தைகளை பகிர்ந்தளிக்க இருக்கிறார்கள் என்பதை நாம் இங்கே பதிவு செய்கிறோம். டியர் பிரதரன், வி ஆர் கோயிங் டு ஹேவ் சிம்போசியம் நவ் அண்ட் த டாபிக் வி ஹவ் செலக்டட் இஸ் பெரிலஸ் டைம் ஃபார் த நியூ கிரியேஷன். அஸ் வி சி த பீரியட் தட் வி லிவ் இன், The Russell says that it's the dawning of the new age and closing of this gospel age. So as we live in this era, as we live in this period, Brother goes on to say in Harvest Gleanings, page 341, he says, It will not be so much a perilous time for the world. It will be a time of great peril to the Lord's people as the spirit of the world surges all around them. So as we live in this age, there are ample of opportunities or subtle influences that are now at work, seeking to dwarf and extinguish our spiritual life and to rob us from our glorious hope. So as we look into these topics, may the Lord speak to us. அன்புக்குரிய சகோதரர்களே, இப்பொழுது முதலாவது தலைப்பாக சுயநலம் என்ற ஒரு தலைப்பின் கீழாக தேவனுடைய வார்த்தைகளை நம்முடைய பயந்தளிக்கும்படியாக சகோதரர் சாம் அருள் பாகாயம் அவர்களை அன்போடு கூட அழைக்கிறேன்.